Oh, butterfly, butterfly. நீ எனக்கோர் குழந்தை, butterfly, butterfly. நீ எனக்கோர் குழந்தை, அன்பே ஓ butterfly, butterfly. நீ எனக்கோர் குழந்தை, மடியில் நான் butterfly. Butterfly, butterfly.